శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్మికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయత్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. శ్రీవైకుంఠ స్తోత్రల இன்றைய தினத்தில் 13வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். சித்திரம் விதிர் விலசிதம் த்விதமாவிரஸ்தி துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகம் யக்கேதி தத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோபி அத்தே குதிருஷ்டி வினிவிஷ்டதியோ வினஷ்ட. இந்த பெருமாளுடைய லீல இருந்துருக்க அது இப்படி எப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப அப்பப்போ நமக்கு ஆச்சரியமாக இருந்துருக்கு, ஒரு வினோதமாக இருந்துருக்கு, இது என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. இதுக்கு முன்ன 12வது ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதித்த பாக்கியம் பண்ணிருக்கிறவா தான் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு வேதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் எம்பெருமானை அறிந்து தத்வஹித புருஷார்த்தங்களை அறிந்து அவர்களும் மோட்சத்தை அடைவார்கள் என்று சொன்ன அதுக்கு ஒரு தனியா தத்ரத்ரயீம் சுகிருதினஹ கிருதினஹ அதிஜக்முஹு பாஹ்யேஷு பாஹ்ய சரிதைஹி இதரைர் நிபேதே. இதரைஹி பாஹ்ய சரிதைஹி பாஹ்யேஷு நிபேதேன்னு சொன்னார். சாஸ்திரங்களை அனுவர்த்திக்காமல் இதை தாண்டிட்டு நடந்திருக்கிற துஷ்ட சரித்திரர்களாம் நீதி பேரெல்லாம் ஜெயின பௌத்தர்களாம் பாஹ்ய ஆகமங்கள்ல அதுல விழிந்து நாசத்தை அடைகிறார்கள். இதுதான் சொல்லணும். இது என்னன்னா சுக்ருதினஹா கிருதினஹா த்ரயீம் அதிஜக்முஹு, புண்ணியம் பண்ணவாதான் இதை அடைகிறார்கள், அதாவது வேதத்தையே பிரமாணமாக அறிந்து கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்னு சொல்லி சொன்னார். இதுல என்ன புண்ணியம் வேண்டியிருக்கு, பாபம் வேண்டியிருக்கு? வேதம் அபௌருஷேயம், ஒருவரால் இயற்றப்படாதது, அனாதியாக இருந்திருக்கு. அதை பிரமாணமா ஏத்துக்கிறதுல என்ன, அதுல என்ன போய் ஒரு தடங்கள் இருக்க போறது, அதுல என்ன சிரமம் இருக்க போறதுன்னு நாம எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அதுலதான் சிரமமே இருந்துருக்கு. ஏன்னா வேதம் ஏதோ ஒரு சாரார்கள் மாத்திரமே பகவத் அனுபவத்தை பண்ணுவதற்காக ஏற்பட்டதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை சில பேர் கல்பிக்கிறார். இந்த கல்பிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய புத்தி சாமர்த்தியம்தான். அந்த புத்தி சாமர்த்தியத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த வேதத்தை பார்க்கிறார், அவளுடைய கண்ணோட்டத்தால பார்க்கிறார். இதுல நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்கிறவா இது வேதம் பிரமாணம், ஈஸ்வரனால கூட அது சொல்லப்பட்டது அல்ல, ஈஸ்வரனே கூட ஸ்மிருத்வா ஸ்மிருத்வான்னு ஏற்கனவே இருக்கிற பிரகாரத்தை அதை நினைச்சு நினைச்சுதான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றதே தவிர புதுசா வேதத்தை அவர் உபதேசம் பண்ணலன்றத ஒரு பாக்கியவான் சுகுர்த்திகளாக இருந்திருக்கிறவா அதை புரிந்து வேதத்தினுடைய பிரபாவத்தை கொண்டாடுகிறார்கள். அத தெரிஞ்சுக்காதவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா, அதுதான் அதிகமான மனுஷர். அவள்லாம் என்ன பண்ணிடுறா, அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற பாக்கியம், அந்த வேதத்தினுடைய உண்மை பொருளை அறியணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாததுனாலையும், வேதத்தினுடைய மகாத்மியத்தை உணராதவர்களாகவும் இருந்துட்டு இருக்கா அவள்லாம். அவ அந்த மாதிரி உணராததற்கு காரணம் அவளுடைய பாபம்தான். பெருமாள் வாசல்ல ஏழ்றே அத்தியுதமாக ரெண்டு குடம் போட்டு தேவ பெருமாள் ஆச்சரியமா தேவை சாகிறார். நமக்கு எங்கெங்கோ இருக்கிறவாள்லாம் ஓடி ஓடி தேச விதேசத்துல இருந்து இருக்கிறவாள்லாம் வந்து இந்த வைசாக உற்சவத்துல எல்லா உற்சவத்தையும் சேவிக்கணும், எல்லா சமயத்திலையும் சேவிக்கணும்னு ஓடி ஓடி வர, இங்கேயே இருக்கிறவா 10 நாள் லீவ் போட்டு வேற ஊருக்கு போயிடுறா அந்த சமயத்துல. இவாள என்ன சொல்லி சொல்றது, இதுதான் இப்பதான் சம்மர் வெக்கேஷன் வந்திருக்கு, நான் எங்கோ இதுக்கு கோழுமணிக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு போற. இப்போ இது யாருடைய தோஷம், இங்கே இருக்கிறவா பெருமாளை அனுபவிக்காத போறதோ, எங்கோ இருக்கிறவா இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரதோ, இது ரெண்டும் யாருடைய ஒரு குணத்தினால தோஷத்தினால ஏற்படுறதுன்னா, அவளுடைய சுகிருத்தத்தினாலையும் துஷ்கிருத்தத்தினாலையும் பாபத்தினாலையும் ஏற்படுறதுதான். இங்கே இருக்கிறவன் அந்த பெருமாள் 10 நாள் உற்சவத்தை சேவிக்காத வெளியூர் போறான்னா அவன் பண்ண பாபம் அவனை கிட்ட வர விட்டாத பண்ணிடுறது, வாசல்ல போற பெருமாளை கூட சேவிக்க விட்டாத பண்றது. எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறவன் இங்க வந்து பெருமாளை சேவிக்கிறான்னு சொன்னாக்க, அவ பண்ண சுகிருத்தம் அந்த பெருமாள் சேவை அவளுக்கு ஏற்படும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல வேதத்தை பிரமாணமாக ஒருத்தர் ஒத்துக்கணும்னு சொன்னாக்க, அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. இப்போ இதுக்கு மேல வேதத்தை பிரமாணமா ஒத்துட்டா மாத்திரம் எல்லாரும் சுகிருத்திகளாக ஆயிடுவாரா என்பது அடுத்த கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ல போறேன். இப்போ சித்திரம் விதேர் விலசிதம் ஸ்விர மகாவீரஸ்தி துஷ்டாத்மனம் அயமஹோ கில துர்விபாக. யத்கேசிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோப்பி அர்த்தே குதிருஷ்டி விநிவிஷ்ட தியஹ வினஷ்டாஹ. சித்திரம் விதேஹே விலசிதம், அந்த பெருமாளுடைய லீலைன்றது ஆச்சரியமானதாக இருந்துருக்கு. யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் இப்படிதான் இருக்கும் இந்த லீலைன்றது யாராலையும் சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. என்னடா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு, விசித்திரமா என்ன தோன்றதுன்னு கேட்டமானே அப்ப சொல்ற, துஷ்டாத்மனம் அயம் துர்விபாகில. சில பேர் என்ன பண்ற, வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டுறா, அதுல ஒன்னும் சந்தேகமே படுறதில்ல. இதந்து விதேகே விலசிதம் சித்திரம்னு சொல்லி சொல்ற, இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இல்லாதவர்கள்லாம் கூட வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கிறார். அப்போ தத்ரத்ரயீம் சுகிருத்தினஹா கிருதினஹா அதிஜக்முஹுன்னு மின் ஸ்லோகத்துல சொன்னார, அவளும் சுகிருத்திகள் தானே, புண்ணியம் பண்ணவாள் தானே, அவளும் அந்த வேதத்தை ஒத்துக்கிறதுனால இந்த ஏற்கனவே சொன்ன முன் ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரம் பாக்கியம் பண்ணினவர்களாக அவ ஆயிடுவாளா? வேதத்துக்கு அபார்த்தத்தை வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தத்தை வேற வேற பொருளை கல்பிக்கிறவாளாக இருந்திருந்தாங்க, அவ விஷயத்துல என்ன சொல்றது? அததான் இப்ப சொல்லி சொல்ற. இதந்து விதேகே விலசிதம் சித்திரம் ஆவிரத்தி, வேதத்தை ஒத்துக்க பண்ணிட்டு பிரமாணமாக ஒத்துக்க பண்ணிட்டு அவ அர்த்தம் சொல்லச்சே விபரீ அந்த அர்த்தத்தை சொல்றவாளாக இருந்திருக்கா. இதுதான் பெருமாளுடைய ஒரு விளையாட்டு, இது ஆச்சரியமான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்ற. இது ஜன்மாந்தரத்துல பண்ணின ஒரு பாபம் அவளை வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்க வச்சுட்டு வேதத்துல சொல்லப்பட்ட பொருளை அதை அப்படியே ஏத்துக்க முடியாமல் அந்த அபார் அந்த அர்த்தத்தை உண்மையான அர்த்தத்தை ஏத்துக்க விட்டாத பண்றது. இது பெருமாளுடைய ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்ற. பாகதேய ரஹிதேஷு நோதிசேதுன்ற ஏஷ ஈஷ இது நிர்ணயந்திரி பாகதேய ரஹிதேஷு நோதிசேது அஸ்திதாமனின் அநிர்ணயத்தக்கோ தேவராஜ பயம் ஈஸ்வர ஸ்திதின்னு இதே ஆழ்வானே வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். பெருமாள் யாருன்னு ஈஸ்வரன் யாருன்னு நிர்ணயம் பண்றது எதை கொண்டு நிர்ணயம் பண்ண முடியும்? வேதத்தை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். என்ன அதீந்திரியமான அர்த்தங்கள் நம்மளுடைய புலன்களுக்கு அபார்ப்பட்ட விஷயத்துல வரைச்சு நாம எல்லாரும் பிரமாணமாக கருதுவது வேதம்தான். வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஒத்துக்கிறோம். அப்போ அந்த வேதத்திலேயே எங்கே எத்தனையோ குழப்பம் ஏற்படுற மாதிரி ஒரு இடத்துல பிரம்மாதா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கோம் பிரம்மாதான்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்ற மாதிரி தோன்றது, ஒரு இடத்துல பார்த்தா ஈஸ்வரன் தான் சிவையேவ கேவலம்னு சொல்ற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா பெருமாள் தான் விஷ்ணு தான் தோன்றது. இப்போ இந்த எல்லா வாக்கியங்களையும் பராமர்சம் பண்ணி எந்தெந்த வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி அர்த்தம்ன்றத சாமஞ்சத்தியம் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு யாருக்கு சாமர்த்தியோ அவனாலதான் வேதத்துல என்ன சொல்லிருக்குன்றத உண்மை பொருளை அறிய முடியும். மீதி பேரால அது அறிய முடியாது. அத்தான் ஆழ்வான் சாதிக்கிற வேதாத்தியனம் பண்ணிட்டு மாத்திரத்தினாலேயே பரதத்துவ நிர்ணயம் அவனால பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏஷ ஈசைத்து நிர்ணயந்திரையே பாகதேயரகிதேஷு நோதிசேஷு சுகிருதம் பண்ணாத வாளுக்கு புண்ணியம் பண்ணாத வாளுக்கு வேதம் கூட காண்பிக்காது. அதான் இங்க சொல்லி சொல்ற. ஏதோ ஒரு அம்சத்துல சுகிருதம் பண்ணிருக்கான், வேதாத்தியனம் பண்ணிருக்கான், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறான் என்று சொன்னமான வாஸ்தவம்தான். ஆனா என்ன பிரயோஜனம் அந்த வேதத்துல சொல்லிருக்கிற வாக்கியங்களுடைய உண்மை பொருளை ஏத்துக்காத போயிட்டாருனாக்கா பிரயோஜனம் இல்லையேன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ யத்கேதி தத்ர பவதிம் ஸ்ருதி மஹஸ்ரயந்தோபி துஷ்டாத்மனோ மயமயோ கில துர்விபாகா அப்படின்னு இந்த கெட்ட சுவாவமாக இருந்திருக்கிறவா சில பேர் வேதத்தினுடைய அக்ஷரராசி கிரகணத்தை மாத்திரம் ஏத்துக்கிறார், அதுல மாத்திரம் பிராமாண்யம் ஒத்துக்கிறான். ஆனா வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சே அத விபரீதமாக அவ சொல்ற. விபேத்ய அல்பஸ்ருதார் வேதஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமே பயப்படுறதா, ஐயோ இவெல்லாம் என்ன பிரமாணமா ஒத்துக்கிறா, ஆனா அல்பஸ்ருதாத்து இவா முழுமையாக வாசிச்சவா இல்ல, இவா ஏதோ இந்த மூலையில அந்த மூலையில கொஞ்சம் கொஞ்சம் பிரட்டினவா, இவா புத்தகத்தை பிரட்டினவா, அவ்வளவுதான், இவாள்லாம் உண்மை பொருள் இல்லாத விபரீத அர்த்தத்தை சொல்ல போறாளே என்ன வேதமே பயப்படுறதும். அப்படி இருக்கிறவா சில பேர் இருக்கா, அவள்லாம் வேதத்தை ஒத்துண்டதுனால என்ன பிரயோஜனம் வரப்போறது, ஒண்ணும் இல்ல. இயற்கை அவ யாருன்னு பேர் சொல்றதுக்கு கூட அவர் இஷ்டப்படலையா. இப்ப யாரு யாதவ பிரகாசர்னு சொல்றதா, அல்லது இவரை பாஸ்கர் சொல்றாரா, சங்கர் சொல்றாரா, யார சொல்றாருன்னா யார் பேரையும் சொல்றதுக்கு அவர் இஷ்டப்படலையா. எக்கேஜித்துன்னு கவனம் ஒத்தண்டா அப்படின்னு சொல்லி நாம நிர்தேசம் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாதவன் வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு விபரீத அர்த்தம் சொல்றான்னா இவனை காட்டிலும் வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காத தூர போறவன் இருக்கானே அவனே தேவல போல இருக்கேன்னு ஒரு எண்ணம் இது கேசித்துன்னு சொல்லி சொல்றாரு. இவாள்லாம் பிரச்சன்ன பௌத்தாள்னு சொல்லப்படுகின்ற. பிரச்சன்ன பௌத்தாள்னா பௌத்தாள்னாக்க நேரடியாகவே நான் வேதம்லாம் பிரமாணமா ஒத்துக்கல, வேதத்துல சொல்ல இருக்கிற ஈஸ்வரனை ஒத்துக்கல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்களை நான் அங்கீகரிக்கல, நானு எல்லாம் சூன்யமயமாக தான் இருந்திருக்கு. இல்ல இல்ல அப்படின்னா நான் அப்புறம் அவரோட பேசிட்டு நான் கொடுக்குறேன். அத்ர பவதீம் ஸ்ருதிம் ஆஸ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி வினிவிஷ்ட தியா வினஷ்டாஹ என்ன சொன்னார். அத்ர பவதீம் ஸ்ருதிம் ஆஸ்ரயந்தோபி அந்த சுடர்மிகு ஸ்ருதியாக இருந்திருக்கிற வேதத்தை அங்கீகரிக்கிறவாள் கூட ஆஸ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி வினிஷ்டே வினிவிஷ்ட தியா அர்த்தம் சொல்லச்சே குதிருஷ்டி வினிவிட்ட தியாகான்னு அந்த விபரீத அர்த்தத்தை அவ சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்ற. பதார்த்தங்கள் பதத்துக்கு அர்த்தம், வாக்கியத்துக்கு அர்த்தம் இப்படி எல்லாம் சொல்றது. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றமே, கப்யாசம் புண்டரீகாட்சம்னு சொல்லி சொல்றது. ஆ பெருமாள் எப்படி எழுந்துருடு இருக்கேன்னா, கிரண்ய கேசகா கிரண்ய ஸ்மஸ்ருஹு ஆ பிரணகாதே சர்வ ஏவ ஹிரண்யஹா சத்யயதா புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி கப்யாசம் புண்டரீகம் ஏவமே அக்ஷிணி இப்படின்னு அந்த ஸ்ருதி சொல்றது. பெருமாள் சொர்ணச்சாயையாக ஆ பிரணகா சர்வ ஏவ சுவர்ணஹான்னு திருமேனி எல்லாவற்றிலையும் சுவர்ணமாக அவர் இருந்திருக்கார், சுவர்ணரூபமாக எழுந்திருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்க. எப்படி இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் சொல்லச்சே அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, சத்யதா கப்யாசம் சொல்லிருக்கு. கப்யாசம் புண்டரீகம், கப்யாசம் புண்டரீகம்னாக்க அதுல பல அர்த்தங்கள், ஆறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன கப்யாசம்ன்றதுக்கு. அந்த கஹா கம் பிபதீதி கபீதி கபௌ ஆசம், அதாவது ஜலம் நிறைய ஜலம் இருக்கு, அந்த நிறைய அதாவது சாதாரண ஒரு குளத்துல தண்ணியே இல்லாத வறண்ட பிரதேசத்துல பூத்த புஷ்பம் இல்ல, தாமர புஷ்பம் இல்ல. இந்த தாமர புஷ்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க, அந்த ஜலம் குளம் முறைக்கு நல்ல முழுசா நிறைய ஜலத்தோட இருந்துருக்கு, அந்த ஜலத்தை மொத்தம் குடிச்சு அந்த தண்டெல்லாம் நல்ல பொட்டியோட இருந்துருக்கு. அப்படிப்பட்ட தண்டுல அமர்ந்திருக்கிறதாக இருக்கிறது அந்த தண்டோட அந்த புஷ்பம் இருக்கு, தாமர புஷ்பம். அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவராக பெருமாள் இருக்கு. இது ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் சொல்றது கம் பிபதீதி கபிஹி, இந்த ஜலத்தை குடிக்கிறதா இருக்கிற சூரியன், சூரியனாலே மலர்விக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம். தாமர புஷ்பம் சூரியனால தானே மலர்றது, அப்ப ஜலத்துல இருந்துட்டு மலர்றதாக இருந்துருக்கு. அதே மாதிரி கம் சாதாரணமான இடத்துல இல்லை, இது அதாவது வறண்டு போன நிலையில இல்லாத நிறைய ஜலத்தோடு இருந்திருக்கிற ஒரு இடத்துல உண்டானதான புஷ்பம் என்று ஒரு அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இத பாஷிகர் சொல்லச்சே கம்பீராம்ப சமுத்பூத சுமிருட்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தனாமலாய தேக்ஷணா என்பதாக சொல்ற. பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருந்திருக்குன்னா, கம்பீராம்ப சமுத்பூத சின்ன குட்டையெல்லாம் இல்ல, ஆழமாக இருந்திருக்கிற ஒரு பெரிய நீர்நிலையில சுமிருஷ்ட நாள இந்த ஜலத்தெல்லாம் நன்னா குடிச்சு நன்னா பருமனாக இருந்திருக்கிற ஒரு நாளத்தின் மேல இருந்திருக்கிற ஒரு தண்டுல இருந்திருக்கிறது. ரவிகர விகசித சூரியனாலே பிரகாச சூரியனாலே அலர்ந்து இருக்கிறதாக இருந்திருக்கிற தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் எம்பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிருக்கிறதுனால நம்ம இந்த இதுதான் ஸ்ருதியினுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை பாக்யம் பண்ணினவா கப்பியாசம் புண்டரீகம்ன்றதுக்கு இந்த அர்த்தத்தை சொல்வா, அவளுக்குதான் இந்த அர்த்தம் தோணும். இந்த துஷ்பிரகிருதிகளாக இருக்கிறவா பாபம் பண்ணினவாளுக்கு இந்த கபின்ற சப்தத்துக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தமும், ஆசம்ன்றதுக்கு பிருஷபாகம்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டு அந்த மாதிரி செவந்து இருந்திருக்குன்னு அதை சொல்றதுக்கே அசோபனம். நமக்கு நாக்கு கூசருக்கு எப்படி அர்த்தத்தை யாரோ பிரகாசம் மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்றா. இப்போ ஒரே வேத வாக்கியம் தான், வேத சப்தம் தான் கப்பியாசம்ன்ற சப்தம். இதே ஒரே உபநிஷத்துல சொல்லிருக்கிறதா, அத உபநிஷத்தை பிரமாணமா அவளும் ஒத்துக்கிறா, நாமளும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துண்டாங்களும் கூட. அந்த இடத்துல நாம பண்ணிருக்கிறது என்னன்னா, அதாவது பாக்யம் பண்ணவாளாலதான் உண்மையான அர்த்தத்தை உணர முடியறது, பாக்யம் பண்ணாதவா பாபம் பண்ணினவா விபரீத அர்த்தத்தை தான் சொல்ற. ஒருத்தரை பார்த்து நம்ம கேக்குறோம், சாமி அவசியம் ஏழணும்னு சொல்லி சொல்லணும், இல்ல சாமி ஏழிருக்கோல்லையோ இங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறோம் இல்லையோன்னாக்கா அதுக்கு ரெண்டு அர்த்தம், இங்கே உட்காந்துறியான்னு அர்த்தமா, இல்ல இங்க இருந்து எல்லா நாளும் இருந்து அனுகிரகம் பண்றியான்னு ரெண்டு அர்த்தம் வரப்போறது. துஷ்பிரகிருதிகளுக்கு விபரீத அர்த்தம் தோணும், சத்பிரகிருதிகளுக்கு நல்ல அர்த்தம் நல்ல எண்ணத்தோட சொன்ன அர்த்தம்ன்றது தோண போறது. இப்படி சாஸ்திரத்தில் சாஸ்திரார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு கூட புண்ணிய பாபம் தேவைப்படுறது. புண்ணியம் பண்ணிருந்தாதான் வேத வாக்கியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும் சொல்ற. பரம புருஷ வரணீயதா ஹேது குண விசேஷ ரகிதானாம் அநாதி பாப வாசனா தூஷிதா சேஷ சேமுஷிகாணாம், அநாதி பாப வாசனா தூஷித அசேஷ சேமுஷிகாணாம். ரொம்ப நாளா பாப வாசனைகள்ல பாபம், இன்னைக்கு நேத்தி வந்த பாபம் இல்ல, அந்த பாபத்தினாலே கலக்கம் அடைந்திருக்கிற எண்ணங்களை உடையவர்கள் இருக்காளே, அவளுக்கு பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாது. யதாவசிதமான வேதாத்தியனம் பண்ணா கூட அவ குதிருஷ்டிகளாக இருந்திருக்கா. குதிருஷ்டி அபினிவிஷ்ட தியகான்னு சொல்ற, இங்க அபினிவேசம் அபினிவேசம்னா என்னன்னா, சில சமயங்கள்ல சில பேர் ஒரு பிடிவாதம் வந்துடும், அந்த பிடிவாதம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அந்த புத்தியை மாத்தவே முடியாது. இப்போ ஒரு சில சமயங்கள்ல சில சில எண்ணங்கள், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னிடத்துல ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை வந்தவா நான் பொய் சொன்னா கூட நான் பொய் சொன்னேன்றத அவ ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி சில பேருக்கு சில பசங்கள் இடத்துல ஒரு அபிமானம் வந்துடும், அந்த அபிமானம் வந்ததுன்னாக்க அந்த பசங்க தப்பே பண்ணுதுன்னா கூட அத தப்புன்னு ஏத்துக்க மாட்டான். இப்படி எல்லாம் ஒரு பிடிவாதத்தினால உண்மையான அர்த்தங்களை கூட அவ ஏத்துக்காத போயிடுவா. அந்த மாதிரி குதிருஷ்டிகள் நம்மளுடைய பாப விசேஷத்தினால ஏற்பட்ட ஒரு கோணலான ஒரு பார்வையினால அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, குதிருஷ்டி வினிவிஷ்ட தியகா வினஷ்டாக ஆகோன்னு அவள்லாம் அழிஞ்சு போயிடுறா. அவள்லாம் நஷ்டத்தை, அதாவது இந்த ஜென்மா பிறவி எடுத்த பலத்தை அவர்கள்லாம் அடையறது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லிருக்கு. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படி மனுஷ ஜென்மம் கிடைச்சும் நாம கணக்கு ஒரு கால், அதாவது வைஷ்ணவனாக பிறக்கிறது இன்னும் ரொம்ப துர்லபம். அதுலயும் அத்தியனம் பண்றதுக்கு தகுதி படைத்தவனாக வருதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படி யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிருஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம அத்தியனம் பண்றோம், வேதத்தையும் பிரமாணமாக ஏத்துண்டு நாம நம்மளுடைய நடைமுறையை பின்பற்றுகின்றோம். அப்படி இருக்கச்சே வேதத்துக்கு ஒரு விபரீத அர்த்தத்தை சொல்லி ஒரு வீண் வலையில போய் நம்ம ஒரு பொதக்குழியில விழற மாதிரி விழுந்தமானாக்க ஐயோன்னு சொல்லி அவ விஷயத்துல ஆழ்வான் சோக்கிக்கிறார் என்பதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சொல்ற விஷயம், நமக்கு தெரிவிக்கிற விஷயம் இது. இது கப்பியாச ஸ்ருதியில ஒரு ஸ்ருதியில நான் சொன்னேன், இங்க சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிருக்கு, எல்லாமே பிரம்மம்னு தான், பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னேன். வாஸ்தவம் நானும் தான் ஒத்துக்கிறேன், பிரம்மம் தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அந்த பிரம்மம் ஒண்ணுதான், சேத்தனா சேத்தனங்கள்லாம் அது உயிர், உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துடன் எல்லா இடத்துலயும் இருப்பவனாக இருப்பவன் ஈஸ்வரன் தான் சொல்லி சொல்றோம். அவனுக்கு சரீரமாக சேத்தனா சேத்தனங்கள்லாம் திகழ்கின்றன. ஒன்னுன்னு சொல்லச்சே நானும் அந்த அத்வைத்தத்தை ஒத்துக்கிறேன். நானு சர்வம் கல்விதம் பிரம்மான்னு ஒத்துக்கிறது நானும் ஒத்துக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மின்றதையும் நான் ஒத்துக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மின்னு நானே பிரம்மமா இருக்கேன்னு அர்த்தமான நானும் பிரம்மத்துக்கு சரீரமாக திகழ்கின்றேன். பிரம்மா பிரம்மந்தான் எனக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கு. இந்த ஜீவனுக்கும் அந்தராத்மா, இந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக ஜீவன் இருக்க மாதிரி இந்த சரீரம் ஜீவன் எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அவை எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருந்துருக்கான்னு நானும் தான் ஒத்துக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒத்துக்கிறேன். ஆனா அப்படி இல்லாத இப்படி விபரீதமா சில பேர் சொல்றா, சமஸ்த கல்யாண குணத்தோட எழுந்துள்ளிருக்கிற எபெருமான பார்த்து இவெல்லாம் நிர்குணம்னு சொல்லி சொல்றா, எந்த குணமும் இல்லாதவராக இருந்துருக்க. அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றதெல்லாம் அந்த சத்தியத்துவ வியாபிருத்தியை தான் சொல்றதே தவிர, அதாவது அசத்தியா வியாபிருத்தி பொய் இல்லைன்றது சொல்றது அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால வேற வேற விதமான அர்த்த கல்பனம்லாம் அவ பண்றா. அந்த மாதிரி அர்த்த கல்பனம் பண்றதுன்றது அவளுடைய பாப விசேஷத்தினால ஏற்படுறது, வேற ஒண்ணுமே இல்லை. அவளும் வேதத்தை தான் பிரமாணமா ஒத்துருக்கா, அதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனா அப்படி பிரமாணமா கிட்டக்க வந்துட்டும் கோபுரவாசிபடி வரைக்கும் வந்துட்டு பெருமாள் சன்னதி வரைக்கும் வந்துட்டு பெருமாள் சேவிக்காத திரும்பி போற மாதிரிதான் அவளுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த பெருமாளை தெரிஞ்சிக்காத போறது இருக்க அவளை பார்த்து இவர் கஷ்டப்படுறே வினட்டாக அஹோ, அவள்லாம் அடிந்தவர்களாக அந்த பிறவி எடுத்தத ஜென்மத்தை வீணாக்கிட்டாளே என்பதுதான் அந்த இடத்துல சொல்ற அசன்னேவ பவதி. அசன்னேவ பவதி அசத் பிரம்மேதி வேத சேத், அசத் பிரம்மேதி வேத சேத். பிரம்மம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றவனாக இருந்தான்னாக்கா, சத்ரூபமாக இல்லைன்னு ஒருத்தன் சொல்றவனாக இருந்தான்னாக்கா, சஹா அசன்னேவ பவத்தின்னு அவன் இருக்கிறவனாக சொல்ல முடியாது, அவன் இல்லாதவனாகவே கருதப்படுகிறான் என்பதாக. பிரம்மத்தை புரிஞ்சிக்காதவா, பெருமாளை தெரிஞ்சிக்காதவா, வேதத்துல சொல்லப்பட்ட வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமானை தெரிஞ்சிக்காதவள்லாம் அவள்லாம் அசன்னேவ, அவ இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான், அவர்கள்லாம் இல்லாதவர்களாகவே கருதப்படுகின்றனர் என்பதை வேதமே சொல்லுகின்றது. அந்த மாதிரி ஐயோ இப்படி வீணாகிட்டாளே என்று அவ விஷயத்துல கேதப்படுற இந்த ஸ்லோகத்தினால. சித்திரம் விதேர் விலசிதம் த்வித மகாவீரஸ்தி துஷ்டாத்மனமயமஹோ கில துர்விபாகஹ யத்கேதி தத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோபி அர்த்தே குருஷ்டி விநிவிஷ்ட தியோ வினஷ்டாஹ. இப்படி குதிருஷ்டி வினிவிஷ்டதையா வினஷ்டாக என்பதாக பாதிக்கிற. ஆகையால வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறது மாத்திரம் பிரமாதம் இல்ல, அது ஒரு பெரிய விசேஷம் இல்ல. வேதத்துக்கு அபார்த்தங்கள் சொல்லாமல் பிராமணிகமான அர்த்தம், பெரியோர்கள் காண்பித்த அர்த்தத்தை நாம உணரணும்னாக்க அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். பாபம் பண்ணியிருந்தாதான், நம்மளுடைய பாபம் தான் வேதத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை உணரும்படியாக நினைக்கும்படியாக பண்றதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற. ஆகையால பெரியோர்கள் காட்டின வழியில, நம்ம ஆச்சாரியர்கள் காட்டின வழியில தான் வேதாந்தார்த்தங்களை நாம அறிந்து கொள்ள வேணும் என்பதை வெக்கமாக இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். சித்திரம் விதேர் விலசிதம் த்விதமா விரஸ்தி துஷ்டாத்மனாமயமஹோ கில துர்விபாகம் யத்கேதிதத்ர பவதீம் ஸ்ருதிமாஸ்ரயந்தோபி அர்த்தே குதிருஷ்டி விநிவிஷ்ட தியோ வினிஷ்டாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.